உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. மனிதாபிமான நல்லியக்கம் செய்வோமே. உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. இதயங்களும் சோகமாக இருக்கிறதே, சோகத்தால் வானம் கூட சிவப்பாக கிடக்கிறதே. உசேனின் தியாகம் அறிந்த நபி கூட அழுதாரே. அண்ணல் நபியின் வழி நடந்த உசேனை யஜித் கொன்றாரே. உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. மனிதாபிமான நல்லியக்கம் செய்வோமே. உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. நபியின் அமைதி கொடி உயர வேண்டும் என்றாரே. எகிப்தின் கொடுமை வாதம் ஒழிய வேண்டும் என்றாரே. உசேன் பயங்கரவாதம் ஒழிக்க துணிந்து நின்றாரே. நபியின் அன்பு நெறியை ஒழிக்க தலையை தந்தாரே. உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. மனிதாபிமான நல்லியக்கம் செய்வோமே. உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. பர்தாவின் பெருமை அறிந்திடாத யஜித் கூட்டத்தார் பர்தாவை எடுத்து எரித்து தீ சாம்பலாக்கினார். ஹுசைனின் தங்கை பிபி ஜைனப் சீறி எழுந்தாரே. பிபி கூந்தலையே பர்தாவாய் மாற்றினார். ஹுசேனை பின்பற்று, ஹுசேனை பின்பற்று, ஹுசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. மனிதாபிமான நல்லியக்கம் செய்வோமே. உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. ஆளின் அடியில் உசேன் தொழுகை நிறைவேற்றினார். தலையை கொடுத்து உசேன் தீன் கப்பலை கரையேற்றினார். கண்கள் போன்ற பெண்கள் கூட தொழுகை நெறியிலும் நபி வழியில் உறுதி கொள்ள பறைசாற்றினார். உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. மனிதாபிமான நல்லியக்கம் செய்வோமே. உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. சிரியாவில் நடக்கும் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். ஈராக்கில் அழியும் நகரங்களை எண்ணி பாருங்கள். கொடிய யசீதுடைய வாரிசுகள் இதற்கு காரணம். இந்த கொடுமைகளை அழித்தொழிக்க ஒன்று சேருங்கள். உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. மனிதாபிமான நல்லியக்கம் செய்வோமே. உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. பிபி பாத்திமாவின் வாழ்க்கை முறையை தேர்ந்து வாழுங்கள். அலி அலைஹிஸ்ஸலாம் கல்வி முறையை கொள்கையாக்குங்கள். நபியின் நாட்டு பற்று மணிமொழியை மனதில் கொள்ளுங்கள். ஹுசைனின் மனித நேயம் கற்று தரும் வழியில் செல்லுங்கள். ஹுசேனை பின்பற்று, ஹுசேனை பின்பற்று, ஹுசேனை பின்பற்று, ஹுசேனை பின்பற்று. மனிதாபிமான நல்லியக்கம் செய்வோமே. ஹுசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. பெரும் கொடுமைக்கெல்லாம் முடிவு கட்ட மெகதி வருவார். அன்பு நெரிசெழிக்க அவர் நல்ல வழியை தருவார். பாவ செயல்களாலே உலகம் இன்று புலம்புகிறதே, அந்த அழியும் நிலையை சீர்படுத்தி அமைதி தருவார். உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. மனிதாபிமான நல்லியக்கம் செய்வோமே. உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று. மெகதி கூறுகிறேன் உலகத்திலே நானும் வருவேன். அண்ணல் நபியும் ஹுசேனும் சொன்ன செய்தி தருவேன். வெறும் கொடுமை செய்யும் வஞ்சகரை தட்டி கேட்பேன். அமைதி பூங்காவாய் உலகத்தையே மாற்றி காட்டுவேன். ஹுசேனை பின்பற்று, ஹுசேனை பின்பற்று, ஹுசேனை பின்பற்று, ஹுசேனை பின்பற்று. மனிதாபிமான நல்லியக்கம் செய்வோமே. ஹுசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று, உசேனை பின்பற்று,